சவந்தித்த சுந்தரி மாதமே சந்திர சகோதரி ஹேமமையே முனிகணமண்டித மோக்ஷ பிரதாயினி மஞ்சுர பாஷிணி வேதனுதே பங்கஜவாசினி தேவசு பூஜித சத்குணவர்ஷிணி சாந்தியுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி ஆதிலக்ஷ்மி சதா பாலயமா ஆதிலக்ஷ்மி சதா பாலயமா ஐ கலே கல்மஷ நாசினி காமினி வைதிக ரூபிணி வேதமயே ீரசாமோவ மங்களூபிணி மந்திரிவாசினி மந்திரனுதே மங்களதாயினி அம்புஜவாசினி தேவகணாஸ்ருத பாதயுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி தானியலக்ஷ்மி சதா பாலயமா லக்ஷ்மி சதா பாலயமா ஜயவரவர்ஷிணி வைஷ்ணவி பாகவே மந்திரஸ்வரூபிணி மந்திரமயே சுரகண பூஜித சீக்ரபல பிரத ஞானவிகாசினி சாஸ்திரநுதே பவபயஹாரிணி பாப விமோச்சனி சாது ஜனாஸ்ருத பாதயுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி தைரியலக்ஷ்மி சதா பாலயமா தைரியலக்ஷ்மி சதா பாலயமா ஜய ஜய துர்கதி நாசினி காமினி சர்வபல பிரத சாஸ்திரமயே ரத கஜ துரக பதாதி சமாவிருத பரிஜன மண்டித லோகனுதே ஹரிஹர பிரம்ம சுபூஜித சேவித தாபனி வாரிணி பாதயுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி கஜலக்ஷ்மி ரூபேண பாலயமா கஜலக்ஷ்மி ரூபேண பாலயமா ஐ ககவாஹினி மோகினி சக்ரிணி ராகவிவதினி ஞானமயே குணகணவாரிதி லோகஹிதேஷிணி ஸ்வரசப்தபூஷித காதனுதே சகல சுராசுர தேவமுனீஸ்வர மானவவந்தித பாதயுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி சந்தானலக்ஷ்மி சதா பாலயமா சந்தானலக்ஷ்மி சதா பாலயமா ஜய கமலாசனி சத்கதிதாயினி ஞானவிகாசினி ஞானமயே அனுதினமர்ச்சித குங்குமதூசர பூஷிதவாசித வாத்யனுதே கனகதராஸ்துதி வைபவவந்தித சங்கர தேசிக மான்யபதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலயமா விஜயலக்ஷ்மி சதா பாலயமா பிரணத சுரேஸ்வரி பாரதி பாகவே சோகவினாசினி ரத்னமயே மணிமய பூஷித கர்ணவிபூஷண சாந்தி சமாவிருத ஹாஸ்யமுகே ಕಲಿಮಲಹಾರಿಣಿ ಕಾಮಿತ ಫಲಪ್ರದ ಹಸ್ತಯುತೆ ಜಯ ಜಯ ಹೇ ಮಧುಸೂದನ ಕಾಮಿನಿ ವಿದ್ಯಾಲಕ್ಷ್ಮಿ ಸದಾ ಪಾಲಯ ವಿದ್ಯಾಲಕ್ಷ್ಮಿ ಸದಾ ಪಾಲಯ ಧಿಮಿ ಧಿಮಿ ಧಿನ್ ಧಿಮಿ ಧಿನ್ ಧಿಮಿ ಧಿನ್ ಧಿಮಿ ಒಂದು ಭಿನಾದ ಸುಪೂಜಿತ ವೈದಿಕ ಮಾರ್ಗ ಪ್ರದರ್ಶಯುತೆ ಜಯ ಜಯ ಹೇ ಮಧುಸೂದನ ಕಾಮಿನಿ ಧನಲಕ್ಷ್ಮಿ